கர்ணன் வணக்கம். நான் தவறுன்னு சொல்லலை, எப்படி தவறுன்னு சொன்னாங்கிறத நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு தோணுது. ஜப்பான் நீ உலகத்திலேயே ஜப்பான்லேயே மிக அதிகமான விளைச்சல் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து மசானஃபுவோட பண்ணை தான். நத்திங் டூயிங் அதாவது எதுவும் செய்ய வேண்டாம், நத்திங் டு ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இது, டூ நத்திங் ஃபார்ம், சாரி டூ நத்திங் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அதாவது விதைத்தல் மற்றும் அறுவடை, அதுதான் அது. இங்கே செஞ்சாலும் வரும், விளைச்சலும் வரும், பிரச்சனை அதில் உள்ள புரிதல் என்னங்கிறது நான் அதில் சொல்லியிருந்தேன். அதுதான் சொல்கிறேன், நான் கூட மாதிரியே சொன்னேன், இதுக்கு இருக்கிறவங்களுக்கு புரியாத மாதிரி பேசக்கூடாதுன்னு அடிக்கடி நானே சொல்லிட்டு போனேன். உங்களுக்கு நான் சொல்ல வந்தது என்னென்னா, தமிழர் வேளாண்மை வந்து பூமியினுடைய விரிவாக்கம, தமிழர் வேளாண்மைங்கிற ஒன்று எதுக்காக வேளாண்மைங்கிற ஒன்று தமிழர்கள் செஞ்சாங்கங்கிறதான் நான் தெளிவான பதில் போட்டிருந்தேன் பாருங்கள். வேளாண்மையை அறிவறிந்த மனிதர்கள் மட்டுமே செஞ்சது, உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலை, அறிவறிந்த மனிதர்கள் மட்டுமே தான் வேளாண்மைங்கிற ஒன்றை செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க அப்படிங்கும்போது, தமிழர்கள் பூமியினுடைய விரிவாக்கத்திற்காகவும் பூமியில் உள்ள உயிர்களை பல்லுயிர்களையும் பாதுகாப்பதற்காகவும் இந்த இயற்கை கட்டமைப்பு சீர்குலைந்து போகாமல் இருப்பதற்காகவும் உயிர்கள் வந்து நிலை பெற்று பூமியிலே வாழ்வதற்காகவும் இதை வந்து செஞ்சாங்க அப்படின்னு நான் பேசியிருந்தேன். அந்த பார்வை வந்து மசானஃபுவோட அதில் இல்லை. உதாரணமாக அவர் வந்து அதிலேருந்து நெல் வெறும் தானியத்தை மட்டும்தான் யாரும் எடுக்கிறாரே, வெறும் தானியம் மட்டும்தான் அதில் வந்து தேவைப்படுது அவருக்கு. அந்த வைக்கோல் ஒரு பொருளாக பயன்படுத்தப்படலை, வைக்கோலை திருப்பியும் அந்த மண்ணுக்கே கொடுத்துட்றாரு. ஆனால் இப்போ நம்ம உற்பத்தி பண்ணுறது உணவு பொருள் எதுவாக இருந்தாலுமே நமக்கு மட்டுமே பயன்படணும்னு நம்ம நினைக்கிறோமா என்ன? பூமியினுடைய வளர்ச்சியை பற்றின பார்வை அதில் இல்லை, பூமியினுடைய விரிவாக்கத்தை பற்றின பார்வை இல்லை, நீரை உற்பத்தி செய்வதற்கான பார்வை அதில் இல்லை. இப்போவும் வந்து 2.5 அடி உயரம், அதாவது கிட்டத்தட்ட 3 அடி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறும் வைக்கோலே வந்து அவருடைய நிலம் பூரா இருக்குது. அதுக்கும் கீழே ஏகப்பட்ட ஒரு டீஸ்பூனில் வந்து 10 மில்லியனுக்கு அதிகமாக நுண்ணுயிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. தமிழர் வேளாண்மை என்ன செய்யுது, தமிழ்நாட்டில் செஞ்ச வேளாண்மைக்கும் அவருடைய வேளாண்மைக்கும் என்ன வேறுபாடுன்னு நான் பார்த்தேன்னா, அவருடைய வேளாண்மை ஒரு உலகளாவிய பார்வை இல்லை, பூமியை காப்பாற்றுகின்ற தகுந்த பார்வை இல்லை, பூமியையே வந்து தன்னுடைய குடையின் கீழே ஆண்ட, அதாவது நான் தான் பூமியை காப்பாற்றணும், என்னை விட்டால் அந்த பூமியை காப்பாற்ற ஆள் இல்லை, அதனால் என்னுடைய பொறுப்பாக நான் பூமியை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற பார்வையில் அந்த வேளாண்மை முறை இல்லை. தமிழர் வேளாண்மை முறையில் மட்டும்தான் அது இருக்குது. பூமியினுடைய கழிவு நீக்கமாக இருக்கட்டும், அதே போல் பல்லுயிர் பெருக்கமாக இருக்கட்டும், பல்லுயிர்களை காப்பாற்றுகிறதா இருக்கட்டும், அந்த பூமியினுடைய நீர்க்கட்டமைப்பு உறுதி செய்கிறதா இருக்கட்டும், பூமியை விரிவாக்கம், பூமியை வந்து வருமான அளவில் பெருசுப்படுத்துறது, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு பூசணி பிஞ்சை பெருசுவாக கொண்டுட்டு போகிறது, டெவலப்மெண்ட்டு சரியா, அதாவது எக்ஸ்டென்ஷன், பூமியை விரிவு பண்ணுறது, அந்த பார்வையெல்லாம் அதில் இல்லை. அது அல்லது வந்து அது வந்து நேரடியான அந்த இடத்த வந்து அது தொடலை. இப்போ உதாரணமாக நம்ம வந்து பாலை வந்து வைக்கோலை வந்து பாலாகவும் மாடாகவும் மாற்றுறோம். என்னுடைய ஆசிரியர் சொல்லும்போது வைக்கோல் வந்து சாதாரண வைக்கோலாக இருக்கும், அதை நீங்கள் மாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதை விட அது அதிகமான விலை உயர்ந்த பொருள், மாடாக மாறிடும் வைக்கோல், அந்த மாடு பாலாகவும் உரமாகவும் மாறிடும் சரியா, அந்த மாடே நமக்கு வந்து உணவாகவும் மாறுது இல்லையா. அப்போது ஒரு நம்ம உண்ண முடியாத ஒரு பொருள் பல பொருள்களாக மாறி பல்வேறு நிலைகளில் மனுஷனுக்கு பயன் கொடுக்குது. வெறும் தானியத்தை மட்டும் எடுத்துக்கிறதுங்கிறது, அதை பறவைகள் வந்து தானியத்தை மட்டுமே எடுத்துக்கும், பழங்களை மட்டுமே எடுத்துக்கும், அந்த மரம் பழுக்கலைன்னா அதை போய் யார் பறவை கவலைப்படாது, வேற ஒரு இடத்துக்கு போயிடும். இதுதான் பறவையினுடைய சித்தாந்தம். அதான் தமிழ் கிராமத்தில் கொச்சையாக சொல்லுவாங்க, ஆள் பழுத்தா அந்நாடு, அரசு பழுத்தா இந்நாடுன்னு சொல்கிறீங்க, வர வம்சம் தானே, அது மாதிரி ஆளுங்க தானே நீங்கள் சொல்லுவாங்க. அதாவது எந்த பக்கம் கொஞ்சம் பசம் இருக்கோ அல்லது செல்வம் இருக்கோ, எவங்கிட்ட காசு இருக்கோ அவங்ககிட்ட அண்டி புடைக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்ககிட்ட போகிறவனை பார்த்து ஆள் பழைச்சா, அதாவது ஆலமரம் பழுத்துனா எனக்கு அந்த ஊர்னு சொல்லிட்டு போயிடுமா பறவைகள், அரச மரம் பழுத்துனா இல்லை இல்லை நான் இந்த ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுமா, எது பழுக்குதோ அந்த இடத்துக்கு நோடி போகிறது. இதுதான் பறவைகளுடைய தன்மை. மற்றபடி பறவை அந்த மரம் பத்திரமா இருக்கணும்னோ, அந்த பறவை செத்து போயிட்டால் என்ன பண்ணுறதுனால கவலைப்படுறதில்ல, அந்த மரம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கவலைப்படுறதில்ல. இன்னும் அதுக்கு மேலேயும் இன்னும் சொன்னோம்னா, இந்த பூமி பத்திரமா இருக்கணும்னு கவலைப்படுற ஒரு பார்வை பறவைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. பூமி செத்துனா அதுவும் செத்துடும் அவ்வளோதான். பூமியையே காப்பாற்றுற ஒரு அறிவு பறவைக்கு இருக்குமா? இல்லை, அதுக்கு வேண்டியது வெறும் உணவு அவ்வளோதான், அதனுடைய நீடு அவ்வளோதான், அதுக்கு மேலே அது எதையும் தேடலை. அப்போ அந்த மாதிரி ஒரு தேவையோடு தான் அந்த வேளாண்மை முறை வந்து கையகப்படுத்தப்படுது. உணவுக்கு மேலே எதுவும் வேணாம், உணவுக்கு மேலே எதுவும் வேணாம்னு இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோமே, இது வந்து அறிவியல் மேம்பாடு இல்லையா? இதில் இருக்கிற குறைகள் களையப்பட வேண்டுமே தவிர அறிவியல் வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கின்ற கழிவுகள் அகற்றப்பட வேண்டுமே தவிர, அதில் உள்ள குறைகள் அகற்றப்பட வேண்டுமே தவிர, அறிவியல் வளர்ச்சி தேவையில்லைன்னு நான் சொல்கிற ஆள் கிடையாது. பண்பாடு, கலாச்சாரம், அறிவியல் முன்னேற்றம், இது எல்லாமே மனிதர்களுக்கு தேவை. உலகளாவிய பார்வை வந்து ஒரு மனிதனுக்கு தேவை. இப்படித்தான் என்னுடைய சிந்தனை இருக்குது. அதனால் தமிழர் வேளாண்மை தான் பூமியையே காப்பாற்றுகின்ற, பிரபஞ்சத்தையே வலிமையாக்குகின்ற ஒரு பார்வை தமிழர் வேளாண்மையில் இருந்தது என்பது தான் என்னுடைய பார்வை. அதை தான் நான் மசாலா பூவோட இது வந்து தமிழ்நாட்டுக்கு, ஏன்னா தமிழர் வேளாண்மையில் வந்து அது இல்லை, நான் நீரை கட்டி வச்சுருந்தேன், அவர் நீரை வடிச்சணும்னு சொல்கிறாரு. நெல்லுக்கு நீர் தேவையில்லை அப்படிங்கிறதான் அவருடைய பொருள். ஈரம் இருந்தால் போதுமானது அப்படிங்கிறது மசாலா பூவோட பார்வை. அது கொஞ்சம் நல்லா படிங்க, தெரியும். நன்றி, வணக்கம்.